மக்கள் நடுவே இந்நிகழ்ச்சியை கேட்க உங்களை அன்போடு அழைக்கின்றது EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். நிகழ்ச்சியை படைக்கிறார் மு சங்கர். அன்பு வணக்கம் நேர்களே, மக்கள் நடுவே நிகழ்ச்சியிலே புதன்கிழமை நாம் மீண்டும் சந்திக்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் ஆதரவில் இந்த நிகழ்ச்சி உங்களை நாடி வருகிறது. நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல். இன்றைய நிகழ்ச்சியிலே பிரபாகரன் கிருஷ்ணன் நம்முடன் இருக்கிறார். அவர் என்ன தொழிலை செய்து வருகிறார்? கண்ணாடிகள் செய்வது, வீடுகளுக்கு கண்ணாடிகள், கதவுகள், பிரேம் ஒர்க் அதாவது சட்டகங்கள் செய்வது, இது போன்ற தொழிலில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அடுத்து கட்டுமானம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் அதையும் அவர் செய்து வருகிறார். இதுகுறித்து அவர் இன்று நம்மோடு பேசவிருக்கிறார். வணக்கங்க திரு பிரபாகரன். வணக்கம் சார். சரி, இந்த கண்ணாடி கதவுகள், கண்ணாடிகள், வீட்டு ஜன்னல்கள், சாளரங்கள், இந்த சட்டகங்கள் அதெல்லாம் நீங்க செய்துட்டு வரீங்க. அந்த தொழிலோட அடிப்படை, அந்த தொழில் அப்படின்னா அதை என்ன செய்யறீங்க, அதை கொஞ்சம் விளக்கமா நம்மளுக்கு சொல்லுங்க. பொதுவா அந்த தொழில் வந்து ஒரு வீடு, வீடுக்கு யாராவது இப்ப வீடு கட்டுனாக்கா ஒரு காலகட்டத்தில இருந்து வீடு கட்டுறது வந்து இந்த ஜன்னல்கள் கதவுகள் பாத்தீங்கன்னா வந்து மரத்துல செஞ்சது ஜன்னல்கள் தான் இருக்கும். இப்ப வந்து அந்த ட்ரெண்ட் மாதிரி அலுமினியத்துல ஜன்னல்களும் கதவும் வந்து அலுமினியத்திலே செஞ்சு கிளாஸ் விண்டோ இல்லை கிளாஸ் டோர்னு போடுறாங்க. இதனால இதுல நல்ல வாய்ப்புகள் இருந்து நம்ம கண்டுகிட்டு இந்த தொழில ஈடுபட்டு இருக்கோம். இது பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ புதுசா கட்டுற தாமானுங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுல, அப்புறம் புதுசா தனி நபர்கள் தனித்தனியா வீடு கட்டுறது எல்லாத்துக்கும் வந்து நம்ம இந்த விண்டோ ஃப்ரேம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விண்டோகள் போட்டு விட்டு அந்த தொழில் நடத்திட்டு இருக்கோம். சரி, அப்ப இந்த கட்டுமானம் அப்படின்னா என்ன செய்யுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யுங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா ரெனோவேஷன் பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பித்த இது வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெயினா வந்து நம்ம அந்த தொழில் தான் செய்யணும். கண்ணாடி கதவுகள் அதுதான் செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு லேசா ஆரம்பிச்சு ரெனோவேஷன் தான் இப்ப அது தொட்டு செஞ்சிட்டு இருக்கோம். வெல்டிங், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெல்டிங், அப்புறம் அயன் கேட், அயன்ல செய்யற கிரில், அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெனோவேஷன் எல்லாம் செய்யறாங்களே அதே சம்பந்தப்பட்ட ஈடுபட்டு செஞ்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்க இப்ப அந்த புதுப்பிப்பு பணிகள் எல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஆள்கள் வேணும் அதை செய்யறதுக்கு, அதுக்கு நீங்க தனி ஆட்கள் வச்சிருக்கீங்களா? ஏன்னா ஒரு 8 வருஷமா அந்த தொழில, நான் அந்த தொழில இருக்கும்போது ஏன்னா அதன் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் வீச நமக்கு தொடர்பு அதை தொட்டு எல்லாம் ஒரு சங்கிலி மாதிரி ஒரு தொடர்பு உள்ள நண்பர்கள் இருக்காங்க. நம்ம இனத்தவர்கள் செஞ்சிருக்காங்க, பிற இனத்தவர்கள் செஞ்சிருக்காங்க. யாரெல்லாம் நமக்கு சாதகமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து அங்க அந்த செய்யறோம். ஆக அந்த தொழில இருக்கும்போது ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி ஒரு பணிப்பின்னல நீங்க உருவாக்கிக்கிட்டதுனால உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க நகர்வதற்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். ஆமா, சரிங்க திரு பிரபாகரன். இந்த தொழில் பெரும்பாலும் இந்த தொழில் பாத்தீங்கன்னா வேறொரு இனத்தின் கையில் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தொழில், அதாவது சீனர்கள் முழுமையாக ஏறக்குறைய முழுமையாக இந்த தொழிலை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இந்த தொழில ஈடுபடணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த தொழில் கேட்டீங்களா, ஒரு 95% வந்து சீனர்கள் கையில தான் இருக்கு இந்த தொழில். நம்மவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து ஆரம்பத்தை செய்த தொழிலே வேற, செய்த தொழிலே வேலை, நான் படிச்சுதான் வேற. எங்க அண்ணனுங்க ரெண்டு பேரு, அதாவது மிஸ்டர் ஸ்ரீராம் அப்புறம் சிவகுமார், இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த தொழில் வந்து ஒரு சீன கத்துக்கிட்டு இவங்க சொந்தமா ஆரம்பிச்சு வீடியோல செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு காலம் கட்ட பிறகு அவங்க சொன்னாங்க, நீங்க மத்தவங்க செய்யறதுக்கு கைத்தொழில வந்து கத்துக்கிட்டு நம்மளே செய்யலாமே, ஏன் வந்து இன்னும் வந்து மத்தவங்களுக்கு வேலை செய்ய போறோம்ட்டு சொல்லுவோம். அப்புறம் நான் அந்த வேலையை விட்டுட்டு இவங்ககிட்ட வந்து கொஞ்ச நாள் இந்த தொழில கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு தான் இந்த தொழில ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சு இந்த தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போட்டி, சீனர்களோடு போட்டி போட்டு வர வேண்டிய ஒரு தொழில். ஆனா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஒரு தொழில வந்து நம்ம இனத்தோடு போட்டி போடாம பிறகு இனத்தோடு போட்டி போடுறது என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். போட்டி போட்டு முன்னுக்கு வரணும், அது நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டோம். இப்ப ஒரு பிரச்சனை இல்ல. இங்க வந்து நான் முக்கியமா ரெண்டு பேத்துக்கு நன்றி சொல்லணும். ஒண்ணு வந்து ஸ்ரீராம், இன்னொன்று சிவகுமார். இவங்க வந்து எங்க அண்ணனுங்க. இவங்க வந்து அடிப்படையில இவங்க தான் வந்து அந்த சீனர்கிட்ட இந்த தொழில கத்துக்கிட்டவங்க, அவங்கள்ட்ட நாங்க கத்துக்கிட்டோம். சரிங்க திரு பிரபாகரன், நான் தொடர்ந்து இந்த துறையை பற்றி, இந்த கண்ணாடி கதவுகள் இதை பற்றிலாம் பேசுவதற்கு முன்பாக பாடல் ஒன்றை கேட்டு விடுவோம், பிறகு நாம தொடர்ந்து பேசுவோம். சரி, இந்த போட்டி அதாவது இந்த துறையில நீங்க சொன்னீங்க பலத்த போட்டியை எதிர்நோக்கி வந்தீங்கன்னு, அந்த அனுபவத்தை கொஞ்சம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கீங்களா, எப்படி வந்து நீங்க அந்த எதிர்கொண்டீங்க? அதுக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா போட்டி என்று வந்தாக்கா இந்த தொழில் கட்டுமான தொழில் பாத்தீங்கன்னா சீனர்கள் கையில தான் இன்ற வரைக்கும் இருக்கு. ஆனா ஒரு காலங்கட்டம் பிறகு இப்ப மலாய்க்கர் கைங்களும் பேசி அந்த தொழில் சீனர்கள் நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜன்னல் வந்து ஒரு 100 வெள்ளி விலை கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன், சீனர்கள் போய் அது 80 வெள்ளி கொடுப்பாங்க. ஆனா இருந்தாலும் நமக்கு ஆரம்பத்துல வந்து இந்த பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. ஆரம்பத்துல தொழில் ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. சீனர்கள் போட்டி போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில போட்டி போட்டு தான் இருந்தோம். தன்னம்பிக்கையோடு போட்டி போட்டோம், நம்மளால செய்ய முடியும் என்ற ஒரே ஒரு தன்னம்பிக்கையோடு தான் போட்டி போட்டோம். அவங்க 80 வெள்ளி போட்டாக்கா நாங்க 79 வெள்ளி போடுவோம். அந்த ஒரு இதுல அப்படிதான் வந்தது. இப்போ ஒரு காலம் கட்ட பிறகு அவங்களும் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப சோ அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க, போட்டி இல்லாம தொழில் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க வரும்பொழுது அனுபவ அடிப்படையில் தான் வந்தீங்க, இத வந்து ஒரு கல்வியா போய் எங்கேயும் படித்து கொண்டு வரவில்லை. அப்ப அது அந்த காலகட்டம் நீங்க வரும்பொழுது. இப்பொழுது இளைஞர்கள் இந்த தொழிலுக்கு வர வேண்டும் என்றால் எப்படி எங்கே போய் படிப்பது? ஆமா, இப்ப வந்து பாத்தீங்களா இப்ப இந்த தொழில் செய்யறதுக்கும் ஒரு படிப்பினை தேவைப்படுது. படிப்பினைனாக்கா இப்ப ஐஎல்பி ஐகேபி எல்லாம் இவங்க எல்லாம் பாத்தீங்களா இப்ப வந்து ஆஃபர் பண்றாங்க இந்த கான்ட்ராக்ஷன் சைட்டு. நாட் நெசசரி நீங்க இதுதான் படிக்கணும்னு, கண்ணாடி சம்பந்த வெல்டிங்க பத்தி படிக்கலாம், கட்டுமானம் ஒவ்வொரு இந்த ஒரு கல்லு கட்டுவது, இந்த ஒரு வீடு கட்டுறது கல்லு கட்டுவது எப்படி, அதெல்லாம் சொல்லி தராங்க. இதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டாக்கா ஒரு சேட் இருந்தாக்கா இந்த தொழில ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சாக்கா என்ன நிறைய விஷயம் இப்ப பேப்பர் ஒர்க் செய்ய வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் முக்கியமந்திரியான் கவாங்க இவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணும். அப்புறம் சுற்றி இப்ப நாங்க தனிமல் இருக்கிறத உப்சில நாங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணோம், ப்ரொஃபைல் செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணோம். TNB இந்த செல்கம் இந்த மாதிரி கம்பெனிகளை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா நாளைக்கு டெண்டர் வரும்போது, இப்ப 10 டெண்டர் வந்தாக்கா ஒரு 2 டெண்டர் பூமி புத்திர அல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அந்த டெண்டருக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவங்க வந்து நமக்கு திறந்து விடுவாங்க, இந்த டெண்டர் வந்து நன் பூமிக்கு இருக்கு நீங்க அப்ளை பண்ணலான்னு. இந்த விஷயத்துல வந்து படிப்புனே இல்லை என்ற இந்த பட்சத்துல நம்ம செயல்பட கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் படிச்சிருந்தாக்கா இப்ப ஐகே பெயின் எல்லாம் படிச்சா ஓரளவு படிச்சு அந்த தெளிவுபட்டுருவோம் என்ன செய்யலாம் எது செய்யலான்னு. அதனால அந்த படிப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயமா போச்சு. இப்ப டெண்டர் தான் நம்ம டெண்டர் போடலாம், வேலை கட்டுறதுக்கு பெரிய வேலைகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ வர இந்த தொழில் யாரு ஈடுபாடு நினைக்கிறாங்களோ நிச்சயமா போயிட்டு இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தா ரொம்ப நல்லது. ஆக நீங்க இந்த தொழில ஈடுபடும் போது ஒரு நிறுவனத்தை தொடங்கினா அதை கண்டிப்பா பதிவு செய்யும். ஆக அந்த பதிவு வந்து இந்த மாதிரி நீங்க டெண்டர் எடுக்கிறதுக்கோ அடுத்தடுத்த தொழில அபிவிருத்தி செய்யறதுக்கோ ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. சரி, முதல்ல சொன்னீங்க படிப்பு, அது கண்டிப்பா இப்போதைய சூழலில் படிப்பு தேவை அப்படி என்பதை நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. நம்மவர்களின் ஈடுபாடு இப்போதைய நிலையில எப்படி இருக்குது இந்த தொழில? ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. நம்மவர்கள் ஈடுபாடு ரொம்ப குறைவா இருக்கு. நல்ல தொழில் இது, நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தொழில். கொஞ்சம் உழைப்ப போடணும், கொஞ்சம் உழைப்ப போட்டு சரியான வழிமுறையில செஞ்சாக்கா நல்லா வரலாம் அந்த தொழில. நம்ம மாணவர்களுக்கு ஒன்னு வந்து விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. அதாவது இந்த இப்ப உள்ள இளைஞர்கள் விழிப்புணர்வு இல்லாம இருக்கு, இந்த தொழிலை பத்தி விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க, இந்த தொழில் பற்றி சம்பந்தப்பட்ட படிப்பை பற்றி விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் EWRF வந்து செய்யற நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டுட்டு விழிப்புணர்வு அடைஞ்சாங்கன்னா நிச்சயமா வந்து எதிர்காலத்தில் நம்ம இன இளைஞர்கள் வந்து அதிகமா ஈடுபடுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம சொல்றோம் இந்த உலக பொருளாதார வீழ்ச்சி அந்த காலகட்டத்தில் நம்ம இப்பொழுது இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த உங்களோட தொழில் எப்படி இருக்குது? உலகத்துல எந்த தொழில் விழுந்தாலும் இந்த கான்ட்ராக்ஷன் சைட் வந்து அது கட்டுமான தொழில் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நல்லா இருந்த சமயம் வந்து உலக பொருளாதாரம் நல்லா இருந்த சமயம் உங்களுக்கு ஒரு 100-80% தொழில் நடந்துட்டு இருந்த போது இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ஒரு 20-30% குறைஞ்சிருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, உங்களோட வியாபாரம் வந்து சராசரியா ஓடிட்டு தான் இருக்கும், அது எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, இப்ப இந்த துறையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம நாட்டில பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பா இருக்கும். இந்த தொழிலுக்கு எதிர்காலம் என்பது மிக பிரகாசமா இருக்கு. நம்ம இளைஞர்கள் நம்ம ஒன்னுதான் வண்டிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு இந்த தொழில் ஈடுபடணும். ஈடுபட்டு அவர்களை கவர்வதற்கு என்ன வழி, இப்ப நிறைய இளைஞர்கள் வந்து இருக்கலாம், ஆர்வமா இருக்கலாம், சில பேர் தெரியாம இருக்கலாம், அவர்களை இங்க வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வழி? என்ன வழினா, ஒன்று வந்து அவங்க இப்ப அவங்க அருகாமையில் இந்த மாதிரி தொழில் நடத்துபவர்களோடு சேர்ந்து கொஞ்ச நாள் செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு வேலையை கத்துக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி IKBN ILB இந்த மாதிரி நிச்சயமா அவங்க போகணும். இதுக்கெல்லாம் போயிட்டு ஒரு 1.5 வருஷம் 1 வருஷம் 3 மாசம் அந்த மாதிரி தான் அந்த கோர்ஸ் நடத்துறாங்க. இதுல போய் படிச்சுட்டு சேர்த்துட்டு வந்தாங்கன்னா நாளைக்கு அவங்க வியாபாரம் தொடக்கிறதுக்கோ வியாபாரம் தொடக்க போறாங்கனாக்கா அரசாங்கத்திற்கு அதுக்கு கடன் உதவி தராங்க. சோ இது வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அவங்க கேட்டாங்கன்னா நிச்சயமா விழிப்புணர்வு அடைஞ்சு சரிங்க. இப்போ ஒரு ஒரு ஒரு வீட்டை கட்ட போறீங்க, இல்ல ஒரு புதுப்பிப்பு பணி ரெனோவேஷன் செய்ய போறீங்க, அவர்கள் வந்து சில நுணுக்கங்களை கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு வளைவு வேண்டும், இப்படி போன்ற ஒரு ஆர்ச் வேண்டும், முன்னுக்கு இந்த மாதிரி வேண்டும். சில பேர் வந்து இந்த வாஸ்து இதெல்லாம் கூட கேட்கலாம். ஆக நீங்க இதெல்லாம் வந்து எப்படி தெரிந்து கொள்கிறீர்கள்? இந்த இது போன்ற அமைப்புகளுக்கு வேண்டும் அப்படின்னா இதை எங்கனாச்சும் போய் படிப்பீங்களா? இன்டர்நெட்ல வந்து இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்டர்நெட் சர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை படிச்சுக்கணும். இல்ல இப்ப வந்து இந்த கிச்சன் கேபினட் கூட பாத்தீங்கன்னா டேபிள் டாப் வந்து ஃபுல்லா வந்து கிளாஸ் கோட்டுன்னு ஒரு டேபிள் டாப் வந்திருக்கு. கலர்ஃபுல்லா அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. அதெல்லாம் இன்டர்நெட்லு பாத்தீங்கன்னா அதுல இருந்துச்சு. அதையும் நாங்க வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சில வீட்டுகள் வந்து அந்த இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஒண்ணு வந்து அனுபவ ரீதி நம்ம நிறைய இடத்துக்கு போறோம் வரோம் பாக்கிறோம். ஏன்னா இந்த கான்ட்ராக்ஷன் லைன்லயே இருக்கிற விசை, கட்டுமான தொழில் இருக்கிற விசை, நிறைய இடத்துக்கு போற விசை, நம்மளுக்கு அனுபவ ரீதியா நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம கத்துக்குவோம். ஒரு ஆசைனா என்ன மெஷர்மெண்ட் இருந்தாக்கா அந்த ஆசைலாம் என்ன மெஷர்மெண்ட் வேணும், அது அந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிட்டோம். அதான் பேசிக். அந்த மெஷர்மெண்ட் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அந்த இதுல யார் ஈடுபட்டாலும் அந்த மெஷர்மெண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். MM CM இன்ச்சஸ் இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாக்கா இந்த தொழில் ரொம்ப சுலபமா கையாள முடியும். ஏன்னா இந்த கட்டுமானம் என்பதே அளவுபடிதான். அந்த எனக்கு சில புத்தகங்கள்ல படித்த ஞாபகம், பெரிய ஆலயங்கள் கட்டிடங்கள்லாம் கட்டும் பொழுது கூட ஒரு சின்ன ஈற்றுக்குச்சி அளவு கூட அந்த அளவு வந்து அவ்வளவு சரியாக அளந்தால்தான் அதை ஒழுங்கா செய்ய முடியும் அப்படின்னு படிச்ச ஞாபகமாக. அளவுகள் வந்து இந்த கட்டுமான துறையில ரொம்ப முக்கியம். சரி, இப்ப எதிர்காலம் பற்றி சொன்னீங்க, இளைஞர்கள் அதுல ஈடுபடணும் அப்படின்னு. இதுல வருமானம் அது ஒரு முக்கியம். ஏன்னா எதுவும் நம்ம செய்யணும் அப்படின்னா வருமானம் தான் அதோட அடிப்படை. பாருங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அடிப்படையா அவங்க செஞ்சாங்கன்னா எவ்வளவு வருமானம் வரும்? ஒரு சின்ன ஸ்கேல்ல செஞ்சாங்களாம். மாசத்துக்கு 4000-5000 தாராளமா பாக்கலாம். அதாவது சொந்தமா தொழில் நடத்தினாக்கா 4000 சின்ன ஸ்கேல்ல செஞ்சாக்கா. பெரிய ஸ்கேல்ல செஞ்சாங்களாம். அதாவது பெரிய ஸ்கேல்னாக்கா 1000 கணக்குல பாக்கலாம், 10000 கணக்குல கூப்பி பாக்கலாம், 100000 கணக்குல கூட பாக்கலாம். இது ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஸ்கேல்ல ஆரம்பிச்சு அதை முடிஞ்ச அளவுக்கு விருத்தி பண்ணணும். அது முக்கியமான ஒரு விஷயம். விருத்தி பண்ண பண்ணதான் நம்மளோட தொழில் விருத்தி அடையாளத்தான் நமக்கு மத்தவங்களை ஈடுபட வைக்க அது சுலபமா இருக்கும். சரிங்க. திரு பிரபாகரன் கிருஷ்ணன், இதுவரை இந்த கண்ணாடி அமைப்பு, கண்ணாடி கதவுகள், அப்புறம் ஃப்ரேம் ஒர்க், அதாவது இந்த சட்டகங்கள் செய்வது, அப்புறம் வீட்டு புதுப்பிப்பு பணிகள் கன்ஸ்ட்ரக்ஷன், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விளக்கினீங்க. நிலையத்துக்கு வந்து சிரமம் பாராது இந்த விளக்கத்தை எழுத்ததற்கு உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம். விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வரும் நிறுவனம் EWR கல்வி சமூக நல ஆய்வு அறவாலயம். EWR தமிழ் அறவாலயம் இணைந்து நடத்தும் 21 நாள் ஆங்கில முகாம். இடைநிலை பள்ளிகளில் புதிதாக நுழையும் தமிழ் பள்ளி மாணவர்கள் அப்புதிய சூழலை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் வேளையில் ஆங்கிலத்தில் சரளமாகவும் உரையாடச் செய்யும் தளமாக ஆங்கில முகாம் அமைகிறது. குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்கள் அதில் 21 நாட்களுக்கு முழுமையாக ஆங்கில மொழியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். ஆங்கில மொழியை நேசிக்காவிட்டாலும் அனைத்து பங்கேற்பாளர்களும் அதனை விரும்புவது உறுதிப்படுத்தப்படும். கற்பதில் ஆர்வமுள்ளவர்களாக மாணவர்களை மாற்றுவதுடன் தங்களை மேம்படுத்திக் கொள்ள அருங்காட்சியகங்கள், நூலகங்கள் போன்ற பொது வசதிகளை பயன்படுத்துவதன் முக்கியத்துவமும் உணர்த்தப்படும். ஆங்கில முகாமில் பங்கேற்க தகுதி பெற மாணவர்கள் அடுத்த ஆண்டு நேரடியாக முதலாம் படிவத்திற்கு செல்பவர்களாகவும் நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முதற் சலுகை வழங்கப்படும். பங்கேற்கும் மாணவர்கள் பெற்றோரின் அனுமதியை பெறுவது அவசியம். பங்கேற்பாளர்கள் அடிப்படை நிலை, ஆரம்ப இடைநிலை, இடைநிலை என மூன்று கட்டங்களில் ஆங்கில முகாம் பயிற்சிகளில் ஈடுபடுத்தப்படுவர். ஒவ்வொரு கட்டத்திற்கான 7 நாள் பயிற்சியில் உரையாடல், வாசிப்பு, எழுத்து, கேட்டறிதல் ஆகிய அம்சங்கள் மீது கவனம் செலுத்தப்படும். இத்திட்டம் அம்மொழியின் பயன்பாடு மீது முக்கியத்துவம் அளிக்கும். மாணவர்கள் அன்றாட வாழ்க்கையில் தன்னம்பிக்கையுடன் ஆங்கில மொழியை பயன்படுத்த இது வகை செய்யும். ஒவ்வொரு வகுப்பும் சிறிய அளவில் 20 மாணவர்களையே கொண்டிருக்கும். விளையாட்டு நேரம் உட்பட ஆங்கிலத்தில் மட்டுமே அவர்கள் உரையாடுவர். மாணவர்களின் பேச்சாற்றலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். தமிழ் பள்ளிகளின் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆங்கில முகாமை 25 பள்ளிகளில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. 1000 மாணவர்கள் அதில் பயன்பெறுவர். பயிற்சி காலம் இவ்வாண்டு நவம்பர் மாத இறுதி தொடங்கி டிசம்பர் தொடக்கம் வரை 21 நாட்கள். இத்திட்டத்தை தங்கள் பள்ளிகளில் செயல்படுத்த விரும்பும் தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர், தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் EWRF உடன் தொடர்பு கொள்ள வேண்டும். தொலைபேசி 03-2693-4671 அல்லது 2693-4672. EWRF தமிழ் ஆரவாரியம் இணைந்து நடத்தும் 21 நாள் ஆங்கில முகாம். இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்த நிறுவனம் EWRF. புதன்கிழமை மக்கள் நடுவே நிகழ்ச்சி நம்மை இணைத்திருக்கிறது. நேயர்களே, மலேசிய காவல்துறையில் 3 விழுக்காட்டினர் மட்டுமே இந்தியர்கள். இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க தற்போது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எப்படி? இதோ அது குறித்த விவரங்களுடன் தொழில் ஆலோசனை வழிகாட்டல் மையத்தின் செல்வமலர். அனைவருக்கும் வணக்கம். அவங்களுக்கு நிறைய தகவல்களை வந்து நம்ம கொண்டு வருவோம் சீத்ரிஜி மையத்திலிருந்து. சோ இந்த வாரம் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு நான் செய்ய வந்திருக்கேன். இப்போ வந்து கான்ஸ்டபிள் ஃபார்ம்ஸ் வந்து வெளியாக்கிட்டாங்க. PDRM-லேருந்து கான்ஸ்டபிள் ஃபார்ம்ஸ் வெளியே வந்துருச்சு. கான்ஸ்டபிள் ஃபார்ம்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி 8ஆம் மாதம், அதாவது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம 3 பத்திரிகைகளிலும் வந்திருந்தது, தமிழ் பத்திரிகைகள்லயும். சோ நீங்க அப்படி தமிழ் பத்திரிகை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இது பற்றியான நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். 23ஆம் தேதி வெளிவந்த இந்த கான்ஸ்டபிள்கான ஃபார்ம்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம அதை அப்ளை பண்றது, அதே சமயத்தில் அந்த ஃபார்ம் வந்து எங்கிருந்து நம்ம எடுக்கிறது, என்ன நம்ம பண்ணிருக்கணும், நம்மள்ட்ட என்ன மாதிரி தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து சுருக்கமா உங்கள்ட்ட சொல்லணும்னு வந்திருக்கேன். ஒன்னு வந்து நீங்க மலேசியா பிரஜாவா தான் இருக்கணும், அதாவது மலேசியன் சிட்டிசன்ஷிப் தான் வச்சிருக்கணும். அதே சமயத்தில் நீங்க வந்து 18 வயது முதல் 28 வயது வரைக்கும் தான் இந்த கட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் வந்து கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணலாம். 18 வயசு நான் சொல்லும் போது அப்ப வந்து அவங்க அப்ளை பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்க 17 வயசு, ஆனா அவங்க பர்த்டே வந்து 18 வயசு இன்னும் வரல அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனை போட முடியாது. அப்ப நீங்க வந்து மறு வருஷத்துக்கு தான் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும் அடுத்த இன்டேக்கு. ரெண்டாவது வந்து என்ன மாதிரி சில தகுதிகள் உங்ககிட்ட இருக்கணும்னா, ஒன்னு வந்து SPM-ல நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும், CGL பிளாதரா மலேசியால வந்து நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். இரண்டாவது வந்து உங்கள்ட்ட புஜியான் டாலாம் பாசா மலேசியா இருக்கணும், அதாவது BM மலாய் மொழியில நீங்க கிரெடிட் வச்சிருக்கணும். மலாய் மொழியில கிரெடிட் தெரியுங்களா, கிரெடிட்னா மினிமம் C-ஆவது உங்ககிட்ட இருக்கணும். அதே சமயத்துல வந்து ஸ்கூல்ல வந்து SPM-க்கு உஜியான் லீசான்னு ஒண்ணு வைப்பாங்க, அதாவது வந்து பேசுறதுல மலாய் பேசுறதுல மலாய் எழுதுறதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உஜியான் லீசான்னு ஒண்ணு இருக்கும். SPM முடிச்ச மாணவர்களுக்கு வந்து நிச்சயமா தெரியும் ஊஜியா லீசான பத்தி. ஊஜியா லீசான்ல வந்து அவங்க பாஸ் பண்ணிருக்கணும். அப்ப ஒன்று அவங்க SPM-ல லுலூஸ் பண்ணிருக்கணும், மலாயில கிரெடிட் வச்சிருக்கணும், ஊஜியா லீசான் மலாய் ஊஜியா லீசான்ல அவங்க பாஸ் பண்ணிருக்கணும். இது வந்து SPM-க்கான லெவல்ல. இன்னொரு முக்கியமான தகுதி என்னவென்றால், 2 கிரெடிட் முதல்ல நான் சொன்னது வந்து மலாயில வந்து ஒரு பாடம் கிரெடிட் இருக்கும், அப்ப மொத்தத்துல வந்து 2 கிரெடிட் எடுத்திருக்கணும், 4 பாடங்கள்ல பாஸ் பண்ணிருக்கணும். 2 கிரெடிட் எடுத்த பாடங்கள்ல வந்து ஒரு பாடம் வந்து அதுல நிச்சயமாக மலாய பாடமாக இருக்கணும். அப்ப மொத்தத்துல 2 கிரெடிட் 4 பாஸ் வச்சிருக்கணும். பாசம் மலேசியா லீசான் வந்து நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். இந்த தகுதிகள்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க தாராளமா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற IPD-ன்னு சொல்லுவாங்க, IPD-ல போயிட்டு இபு பஜாபார் போலீஸ் டயரா அங்க போயிட்டு நீங்க இந்த ஃபார்ம் ஃப்ரீயா எடுக்கலாம், எந்த ஒரு கட்டணமும் இல்லாம. போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா யார் வேணாலும் அந்த பாரத்தை வந்து போய் எடுக்கலாம், சித்தப்பாமார்கள், அப்பாமார்கள், அம்மா முந்தி நிறைய பேர் போய் எடுப்பாங்க. ஆனா இப்ப வந்து ஸ்ட்ரிக்டா என்னன்னா அந்த மாணவர்கள் மட்டுமே போயிட்டு அந்த ஃபார்ம் எடுக்க முடியும். IPD-ல போற மாணவர்கள் வந்து ரெண்டாவது அவங்க அவங்களோட சிஜிஎல் ஆசால் எஸ்பிஎம் அப்படின்னா எஸ்பிஎம்க்கான சர்டிபிகேட் இருக்கு தெரியுங்களா, அது வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட்டா அவங்க கொண்டு போகணும். போட்டோ காப்பிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, ஒரிஜினல் சர்டிபிகேட்டை கொண்டு போகணும். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி அந்த அந்த தகுதிகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உயரம் வந்து 1.63 மீட்டர் இருக்கணும், 163 சென்டிமீட்டர் அல்லது 1.63 மீட்டர் இருக்கணும். எடை வந்து 50 கிலோ இருக்கணும். 50 கிலோ கீழே இருக்கிற மாணவர்களுக்கு வந்து நிச்சயமா அவங்க அங்க போனாங்கன்னா அந்த ஐபிடியில வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. வச்சு அப்படி அவங்க இந்த மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இதை மீட் பண்ணலன்னா அப்பனா அவங்க எடை வந்து 50 கிலோ கீழே இருந்துச்சுன்னா அப்ப அவங்கள ரிஜெக்ட் பண்ணிருவாங்க அந்த அப்ளிகேஷன். இதெல்லாம் வந்து நீங்க டைரக்டா அங்க போகும்போது ஓகே, இப்போ ஒரு நாள் முன்னாடி லெட்ஸே நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க போடணும்னு, நீங்க கிளம்பி ஐபிடிக்கு போகும்போது நீங்க எப்படி கிளம்பி போனோம் அதுவும் வந்து வெரி வெரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க மாணவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ஜீன்ஸை போட்டுட்டு ஒரு நார்மலா ஒரு ஷூவை போட்டுட்டு ஸ்பாட் ஷூவை போட்டுட்டு போயிட்டு ஃபார்ம் எடுத்துடலாம் அந்த மாதிரிலாம் நீங்க ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கவே கூடாது. முதல்ல நீங்க என்ன பண்ணோம், லாங் ஸ்லீவ், ஒரு நீட்டு கை சட்டை, நல்லா அயன் பண்ண நீட்டு கை சட்டை, அதெல்லாம் போட்டுட்டு ஒரு நல்ல ஸ்லாக், முடிஞ்ச அளவுக்கு பிளாக் ஷூ போட்டுட்டு நீங்க முடி நீட்டா இருந்ததுன்னா முடிய வெட்டிருங்க, ட்ரிம் பண்ணிருங்க, ரொம்ப ஸ்டைலிஷாவும் இருக்கக்கூடாது, அப்புறம் டை பண்ணிருக்க கூடாது, பிரவுன் கலரா இருக்கக்கூடாது, முடி வந்து கருப்பா இருக்கணும். அதே சமயத்துல இந்த காதுல தோடு போட்டுக்கிட்டு கழுத்துல வந்து இந்த சில சங்கிலிங்க எல்லாம் சில்வர் கலர் சங்கிலி, இந்த கையில வந்து சில காப்புகள்லாம் போட்டு அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு பாக்குறதுக்கு வந்து உண்மையிலே ஒரு போலீஸ் அதிகாரியா அப்படி போனோம். அக்கா நம்ம மாணவர்கள்ட்ட ஏன் அதெல்லாம் சொல்றோம்னா பிற்பாடு வந்து அவங்கள்ட்ட எல்லா குவாலிபிகேஷனும் இருக்கும் வச்சுங்க, அந்த தகுதிகள்லாம் இருக்கு, ஆனா போய் அப்ளிகேஷன் போடுவாங்க அவங்களை கிடைக்காம போயிடும். ஏன் கிடைக்காம போகுது, இந்த மாதிரி சில விஷயங்கள்னாலதான். அவங்க போனோட என்ன மாதிரி இம்ப்ரெஷனை கொடுக்கறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி கான்ஸ்டபிள் வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட மினிமம் சம்பளம் வந்து மினிமம் தெரியுங்களா 900 உங்களுக்கு 2000 வரைக்கும் ஹிட் பண்ணலாம் ஒரு கான்ஸ்டபிளுடைய சம்பளம். ஆனா நீங்க எந்த தகுதியை வச்சு போடுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. சிலவங்க வந்து எஸ்டிபிஐ முடிச்சுட்டேன் நான் கான்ஸ்டபிள் இதுக்கு அப்ளை பண்ணலாமா, அது தாராளமா அப்ளை பண்ணலாம். ஆனா அந்த மினிமம் ரிக்குவயர்மெண்ட் மினிமம் தகுதிகள் சொல்லும் போது நீங்க மலை படத்துல எஸ்பிஎம்ல கிரெடிட் வச்சிருக்கணும், ரெண்டு படத்துல மொத்தத்துல ரெண்டு படம் கிரெடிட், 4 படம் பாஸ் பண்ணிருக்கணும் எஸ்பிஎம்ல, அந்த ரெண்டு படம் நான் கிரெடிட் சொல்றேன்ல அதுல ஒரு படம் மலாயா தான் இருக்கணும். அண்ட் உஜான் லிசான் பாசம் லாயும் சொன்ன மாதிரி அதுல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும், அந்த உயரம் அந்த எடை அதெல்லாம் நீங்க கரெக்டா பாத்துக்கணும். அப்புறம் போகும்போது மறந்துடாம ஒரிஜினல் சர்டிபிகேட் எஸ்பிஎம் அண்ட் நீங்களா தான் போகணும். அங்க நீங்க போகும்போது அவங்க வந்து ஐசி நம்பர் எல்லாத்தையும் ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. சோ நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், இதை வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு நீங்க போகும்போது எல்லா சர்டிபிகேட்டும் கொண்டு போகணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஸ்பிஎம் சர்டிபிகேட், பிஎம்ஆர் சர்டிபிகேட் எல்லாம் ஒரிஜினல் போட்டோ காப்பி, ஒரிஜினல் போட்டோ காப்பி ரெண்டுமே இருக்கணும். பிறப்பு பத்திரம், உங்க பெற்றோர்களுடைய பிறப்பு பத்திரம், அதாவது அவங்க வந்து மலேசியா சிட்டிசன் சொல்றதுக்கான ஒரு அத்தாச்சி இருக்கணும், உங்களுடைய பிறப்பு பத்திரம் இருக்கணும், உங்களுடைய ஐசி இருக்கணும், அப்பா அம்மாவுடைய ஐசி இருக்கணும். இதெல்லாம் ஏன் கேக்குறாங்கன்னா அந்த பெற்றோர் தான் நீங்க பிறந்தீங்க, அதே சமயத்துல அந்த பெற்றோர்கள் வந்து மலேசியா பிரஜான்னு சொல்றதுக்காக அதெல்லாம் ஒரு அத்தாச்சி. அதெல்லாம் இருந்தா தான் நீங்க குவாலிஃபைடா உங்களுக்கு அந்த ஃபார்ம் அப்பதான் கொடுப்பாங்க. இப்ப நான் சொன்ன கதை எல்லாமே வந்து அந்த ஃபார்ம் எடுக்காத முன்னாடி நடக்க போகுது. என்னடா ஃபார்ம் எடுக்காத முன்னாடியே இவ்வளவு பெரிய கதை இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், பெரிய பிளான் போட்டுதான் நீங்க போகணும். அதாவது முன்னாடியே நீங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா ரெடி பண்ணி ஒரு அழகான ஃபைல்ல போட்டு நீங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க போகணும். அப்படி நீங்க இதை பண்ணலன்னா நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு அந்த ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும். அங்க போன பிறகு வேற என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க இது உங்களுக்கு தெரியணும். ஓகே, போன பிறகு நீங்க எல்லாத்தையும் ஒப்படைக்கிறீங்க, உங்க சர்டிபிகேட் எல்லாம் எல்லாத்தையும் செக்கிங் பண்ணுவாங்க. அப்படி நீங்க குவாலிஃபைட்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அங்க வேற என்ன டெஸ்ட் செய்வாங்கன்னா நீங்க வந்து உயரம் குறைவா இருக்கீங்க ஆனா நீங்க வந்து கூட இருக்குன்னு போடுறீங்க, அங்கேயும் உங்க உயரத்தை அவங்க செக் பண்ணுவாங்க. அதே சமயத்துல உங்களுடைய எடையும் அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களோட மார்பு சுற்றளவையும் வந்து அங்கே வந்து அளந்து பாப்பாங்க, அங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்ப அவங்க முடிவு பண்ணுவாங்க நீங்க கரெக்டா நீங்க வந்து குவாலிஃபைடா இல்லையான்ட்டு. இன்னொன்னு அந்த செலவும் வந்து கண் தெரியுங்களா, கண்ணுக்கு செக் பண்றதும் அங்க கண் சோதனைகளும் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஐபிடியில ஃபார்ம் எடுக்காத முன்னாடி அந்த காது, அதே சமயத்துல உங்க கண்ணு, இது ரெண்டுமே அந்த ஐபிடியில அதை பண்ண மாட்டாங்க. இப்ப இன்னொன்னு வந்து ஏதாவது ஊனம் அந்த மாதிரி இருந்தா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சில நேரங்கள்ல இருந்து சிலவங்களுக்கு வந்து வலது கால் வந்து மேபி ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் வந்து கட்டையா இருக்கும், சிலவங்களுக்கு வந்து கை வந்து மேபி ஒன்னு கட்டையா இருக்கும் ஒன்னு வந்து நீட்டா இருக்கும், சில மாணவர்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் அவங்க எல்லாம் ரிஜெக்டட் ஆயிருவாங்க, அவங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்காது. சில நேரங்கள் வந்து நடந்து வர சொல்லுவாங்க தெரியுங்களா, நடந்து எப்படி நடந்து வரீங்க, அப்புறம் உங்களோட கையை நீட்ட சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து நடக்கும் அங்க, நீங்க ஃபார்ம் எடுக்காத முன்னாடி இதுக்கெல்லாம் நீங்க பாஸ் பண்ணிட்டாதான் உங்களுக்கு அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. ஃபார்ம் நீங்க அப்ளிகேஷன் அந்த அப்ளை பண்ணும்போது ஃபார்ம்ல வந்து ஒரு 5 பகுதிகள் இருக்கு. சோ ஒவ்வொன்னா நீங்க எழுதி எல்லாத்தையும் கரெக்டா வந்த பிறகு கடைசி பேஜ்ல வந்து யாராவது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதிகாரியா தான் இருக்கணும், அவரு வந்து அந்த ஃபார்மை வந்து நீங்க ஃபில் அப் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் ஒப்படைச்சு அந்த சைனை வாங்கணும். சோ சைனை வாங்கிட்ட பிறகு அந்த அப்ளிகேஷனை நீங்க ஒன்னு நீங்க எடுத்த ஐபிடியிலே திரும்பி அந்த ஃபார்மை கொடுக்கலாம், அல்லது நீங்க வேற ஏதாவது கிட்ட இருக்கிற ஐபிடியிலையும் சப்மிட் பண்ணலாம், இல்லாட்டி நேரா புக்கே நாமன்ல போய் கொடுக்க போறீங்களா அதையும் நீங்க பண்ணலாம். சோ இந்த மூணு விஷயங்களும் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கிற டைம் வந்து 31st வரைக்கும் தான், இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். சோ தாமதப்படுத்தாதீங்க. ஏன் சொன்னா நீங்க போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து சைனை வாங்கி ஆகணும் அந்த ஃபார்ம்ல. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் வந்து திடீர்னு நீங்க போய் தேடுற டைம் கடைசி நாள் வச்சுக்கீங்க, 31st தான் நீங்க அப்ளிகேஷனே போட்டு முடிக்கிறீங்க, அதுக்கு ஒரு சைன் வாங்குறீங்க, அந்த இன்ஸ்பெக்டர் எம்சியில போயிட்டாரு, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்து இன்னொரு ஐபிடியில போய் நிக்க போறீங்களா? சோ இதெல்லாம் நீங்க முன்னெச்சரிக்கையாவே சிந்திச்சிடணும். சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து நம்ம நழுவ விடக்கூடாது. இந்த தகவலை நீங்க சீக்கிரமா பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லாட்டி உங்க சொந்தக்காரங்களோ எல்லாத்திலையும் போயிட்டு இந்த நியூஸ் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு எத்தனை பேர் வந்து நீங்க கான்ஸ்டபிளுக்கு எழுதி போடுறீங்களோ நிறைய நிறைய அப்ளிகேஷன் வர்றதுக்கு அப்ப நம்மளுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு தமிழர்கள் வந்து அந்த போலீஸ் பாஸ்ட்ல இருக்கிறதுக்கு. இப்ப கூட ஒரு லேட்டஸ்டான ஆய்வுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 93,000 போலீஸ் இருக்காங்க மலேசியால, அதுல வந்து 3% வந்து தமிழர்கள் இருக்காங்க. அப்ப இத வந்து நம்மகிட்டே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். அப்ப இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வரும்போது நம்ம வந்து அந்த பாரத்தை எடுத்து நம்ம அப்ளிகேஷனை போடணும். அப்ளிகேஷன் போட்டு உண்மையிலே நம்மளுக்கு அந்த தகுதி இல்லையா, அப்ப மற்ற வழிகளை நம்ம பார்க்கணும். அப்படி நம்மளுக்கு தகுதி இருக்கா, ஏன் நம்மளால முடியாது, நான் வந்து 50 கிலோ மேல இருக்கேன், எனக்கு 1.63 உயர்வு மேல இருக்கேன், எனக்கு வந்து நம்மளால வந்து கிரெடிட் வச்சிருக்கேன், நான் 4 பாடம் பாஸ் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க ஒரு போலீஸ் ஆகலாம், ஒரு கான்ஸ்டபிள் ஆகலாம். சிறப்பா நீங்க செஞ்சீங்கன்னா அப்படி படிப்படியா நீங்க வந்து போலீஸ் பொசிஷன், அதுக்கப்புறம் காப்ரல்ஸ், அது என்னமோ இருக்குது, அப்ப உங்களோட சம்பளமும் அப்படியே உயர்த்தி கொண்டே போலாம். நம்ம மாணவர்கள்ட்ட உள்ள பிரச்சனையே இதுதான், உட்கார்ந்துகிட்டு இப்ப எடுப்போமா வேண்டாமா, சம்பளம் குறைவா இருக்குதே, நம்ம இது கரெக்டா வருமா, அப்படி இப்படின்னு சிந்திச்சோம்னா இது வந்து நம்மளே நம்மளதான் நம்ம குத்தம் சொல்லிக்கணும். நம்ம இருக்கிற வாய்ப்பை நம்ம நழுவ விடக்கூடாது. சோ மாணவர்களே, அதே சமயத்துல கேட்டுட்டு இருக்கிற பெற்றோர்களே, எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணி போடுறீங்க அவளுக்கும் நல்லது. இதுக்கான மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா, இந்த கான்ஸ்டபிள் ஃபார்ம் அப்ளை பண்ண போறேன் ஆனா எனக்கு எப்படின்னு தெரியல, மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் கிடைக்குமா, இல்ல அந்த ஃபார்ம் உங்க கைக்கு வந்துருச்சு எடுத்துட்டீங்க ஆனா உங்களுக்கு தெரியல அவங்க என்ன கேக்குறாங்கன்னு, ஏன் சொன்னா நான் அந்த ஃபார்மை பாத்துட்டேன், அதுல கடைசி தாளில வந்து மாணவர்களே அவங்க கைப்பட வந்து ஒரு கதை எழுதணும். என்ன கதைனா, ஏன் நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு ஒரு கதை எழுதணும். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன எழுதுறது, இல்லாட்டி உள்ள வந்து அந்த அப்ளிகேஷன் போடும் போது எனக்கு அப்ளை பண்ண தெரியல, எனக்கு என்ன பண்றது தெரியல, உங்களுக்கு சில சில சில வரிகள் அதுல போட்டிருக்கிறதுலாம் விளங்கலனா, நீங்க தாராளமா C3G மையத்துக்கு இல்லாட்டி அல்லது EWRF நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்போ வந்து நம்ம புதன்கிழமை மக்கள் நடுவு நிகழ்ச்சியில சொல்றதுதான், 1-800-88-3973 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளும்போது நீங்க வந்து ஆபீஸ் அவர்ஸ்ல தான் கால் பண்ணணும். காலையில நீங்க மேபி 8:30 நீங்க கால் பண்ணிரலாம். அப்ப முடியறது வந்து 6 வரைக்கும் நாங்க திறந்து வச்சிருப்போம். அல்லது நம்மளது ஆபீஸ் நம்பர் வந்து 03-2693-4671 என்ற எண்களுக்கு நீங்க தாராளமா எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே சமயத்துல வந்து நான் கனிவளை பத்தியும் கொஞ்சம் சொல்ல ஆசைப்படுறேன். கடந்த 2 நம்ம வந்து அதை அறிவிச்சிட்டு இருக்கோம் மின்னல் FM மூலியமாக. குளியம்ல மொத கனிவல் போன வாரம் நடந்தது, மக்கள் திரண்டு வந்திருந்தாங்க. இந்த வேலையில வந்து குளியம் மக்களை வந்து வாழ்த்து தெரிவிச்சு அதே சமயத்துல ரொம்ப நன்றி, நம்மளுடைய C3G இந்த எடுக்கேஷன் கனிவலுக்கு நீங்க நிறைய சப்போர்ட் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நிறைய மாணவர்கள் ஒரு 60-70 மாணவர்களை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க திறன் பயிற்சி கல்லூரிகளுக்கு, ஸ்கில்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்க்கு. அது ஒரு நல்ல அறிகுறி நினைக்கிறேன். இந்த மாணவர்களை நம்ம எப்படியாவது வருஷ கடைசிக்குள்ள அவங்க ஏதாவது ஒரு பயிற்சி கல்லூரிகள் அவங்களை சேர்த்து விட்டு அவங்களை நம்ம மானிட்டர் பண்ணலாம்னு இருக்கோம். சோ நீங்களும் இப்ப யாராவது வந்து திறன் பயிற்சி ஏதாவது சேரணும்னு ஆசை இருந்துதான், ஏதாவது மாணவர்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இல்ல நீங்க யாராவது பெற்றோர்கள் இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை போய் சொல்லுங்க. தாராளமா நீங்க திரும்பி நம்ம மையத்துக்கு கால் பண்ணி அவங்களோட தகவல் நீங்க எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கான சில வேலைப்பாடுகளை நாங்க பண்ணுவோம். இந்த வாரம் வந்து பட்டவத்தில நம்மளோட கனிவல் நடக்குது. மறந்துடாம பின்னாய் மக்களே வந்து தாராளமாக எங்களை வந்து பாருங்க. உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா உதவிகளும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம். இந்த கல்வி வகையில என்ன மாதிரி உதவிகள் செய்யலாம்னு எங்களுக்கும் பல பிளான் பல திட்டங்கள்லாம் இருக்கு. அந்த திட்டங்களை வந்து பகிர்ந்துக்குங்க, நீங்களும் வந்து கலந்துக்குங்க. அந்த கனிவல்ல டேவான் அமாத் படாவியில நடக்குது பட்டவத்தில. டேவான் அமாத் படாவி 9 மணி காலையிலேருந்து 5 மணி சாயந்தரம் வரைக்கும் நடக்குது. நீங்க எந்த டைம்ல வேணாலும் வரலாம். அதுக்கு மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பந்திங்ல நடக்குது. பந்திங்ல வந்து டேவான் ஓராங் ராமாய் பந்திங், தாராளமா நீங்க வந்து கலந்து கொள்ளலாம். இன்னும் நிறைய தகவல்களோட உங்களை வரும் வாரங்களில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது C3G செல்வமலர் செல்வராஜு. நன்றி, வணக்கம். நேர்களே, நாடு தழுவிய நிலையில் EWRF-ன் C3G தொழில் ஆலோசனை வழிகாட்டல் மைய திறன் பயிற்சி விளக்க உரைகளும் கண்காட்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் ஆங்காங்கே நடைபெறும் இந்த திறன் பயிற்சி விளக்கம் கண்காட்சிகளில் கலந்து கொண்டு நன்மை பெறுவோம், நமக்கு தெரிந்தவர்களுக்கும் செய்தியை பரப்புவோம். சிறுநீர்களை இன்றைய நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். மக்கள் நடுவே இந்த பயன்தரும் தகவல்களை நமக்கு வழங்கிய நிறுவனம் EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். மக்கள் நடுவே கேட்டீர்கள். நிகழ்ச்சியை படைத்தவர் மு சங்கர். நிகழ்ச்சியாக்கம் சரஸ் பிஜின்.